பட்டா பண்ணி புத்தா மஜா மேல பேருடா தெச்சி கலிஜி நிக்கிறாக்கி ஊட்டா சாலுமா அரிக்கல் கரிக்கல் பத்து ஊட்டா கலகலே பல்சின் பல பலக்குது மிட்டா மெல்லோக்கலே